ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯ ಸೋನುಂ ಆಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮತೆ ಶ್ರೀಯಜ್ಞವರಾಹ ತಾತಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಸ್ವಾಮಿ ತಿರುಕುಡಂದಿ ದೇಶಿಕನ್ ಅರುಳಿ ಚೆಯ್ದ ಶ್ರೀ ದೇಶಿಕ ದಿವ್ಯ ಸಹಸ್ರನಾಮತ ಅನುಭವಿಚಿರ್ಕೋ. ஆச்சாரியர்கள சரமோத்தர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி காப்பாளன் சுவாமி தேசிகன்தான். ஏன் அதுக்கப்புறம்லாம் ஆச்சாரியாள்லாம் வராளு, அவளெல்லாம் நாம் என்னன்னு சொல்றது, அவ ஆச்சாரியன் இல்லையா அப்படின்னா, அவ எல்லாரும் ஆச்சாரியன்தான். ஆனால் இந்த சம்பிரதாயத்துக்கு சரமோத்தர்த்தா அது உத்தர்த்தா அப்படின்னா உத்தரிப்பிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்பிரதாயத்தை மேல தூக்கி நிலைநாட்டுறவர். ஏன் இப்ப இருக்கிற ஆச்சாரியாள்லாம் நிலைநாட்டலையா அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. சுவாமி தேசிகன் பலவிதமான கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணி இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு கேடு ஏற்படாத அளவுக்கு இந்த சத் சம்பிரதாயத்துக்கு எல்லா விஷயம் என்னென்ன தேவையோ அத்தனை ரட்சைகள், ரட்சைன்னா இந்த ஃபயர் வால் அப்படின்னு சொல்லணும், லௌகிகத்தில் சொல்லணும்னா இந்த ஃபயர் வாலை கிரியேட் பண்ணி வச்சுட்டார் இந்த சம்பிரதாயத்துக்கு. அந்த ஸ்ரீசூக்திகளை வாசிச்சுட்டு இருந்தாலே நமக்கு காலம் போகும். நம்ம இனிமேல் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியாள்லாம் புதுசாக ஒரு கிரந்தம் பண்ணி இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாதபடிக்கு இந்த சம்பிரதாயத்தை வெல் ப்ரொடெக்டடாக சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அதனால தான் அவருக்கு சரமோத்தர்த்தா அப்படிங்கிறது அன்வர்த்தமாகும். அந்த தேசிக திவ்ய சாஸ்திர நாமத்தில் நாம் பார்க்கறச்சே 31வது திருநாமா, ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா அப்படிங்கிற திருநாமம். ஆச்சாரியாளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரோம். அதில் கடைசியாக குரத்தாழ்வானுடைய திருநாமாவை சொல்லி இந்த ஆச்சாரியாள் விஷயத்தில் சுவாமிக்கு எவ்வளோ பக்தி இருந்தது, ஆச்சாரிய பக்தி எப்படி இருந்தது ஆச்சாரிய பிராச்சாரியாள் இடத்துல அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதில் ஸ்ரீவத்ஸ சின்னர், ஸ்ரீவத்ஸாங்கர் அப்படின்னு சுவாமி கூரத்தாழ்வானுக்கு திருநாமம். இந்த திருநாமா அர்த்தம் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா. ஸ்ரீவத்ஸ சின்னர் அப்படின்ற கூரத்தாழ்வான் என்கிற சந்திரனின் ஸ்ரீசூக்தி கிரணங்களை பருகி வாழக்கூடிய சகோர பட்சியாகிறவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, சுவாமி தேசிகன் ஒரு சகோர பட்சி மாதிரி அப்படின்னு தெரியுது. இந்த சகோர பட்சியோட சுவாவம் என்னன்னா, இந்த நிலாலேந்து வரக்கூடிய அந்த கிரணங்களையே சாப்பிட்டு வாழும் அப்படின்னு சொல்லுவா. நிலாவோடைய ஒளி, அந்த ஒளியை மாத்திரமே சாப்பிட்டு ஜீவனம் பண்ணும் இந்த சகோர பட்சி. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் கூரத்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு நிலா, அந்த நிலாலேந்து வரக்கூடிய கிரணங்கள் தான் கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள். என்னென்ன ஸ்ரீசூக்திகள்? பஞ்சஸ்தவம் முதலிய ஸ்தோத்திரங்கள். அந்த அர்த்தத்தையே, அந்த ஸ்லோகத்தையும் ஸ்லோகார்த்தத்தையும் அனுபவிச்சுண்டு அப்படியே இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அதனாலதான் பிரத்யாதி பயங்கரம் அண்ணன் ஸ்லோகம் சாதிக்கிறச்சே, எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடமன்வேதி கூரநாத சுதம். கூரநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வான் தத் சுதம், அதாவது கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான சுவாமி பட்டர் அவருடைய ஸ்ரீசூக்தியை ஒத்து சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத கவிதைகள் இருக்கும் அப்படின்னு சாதிச்சார். அதில் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னா, ஒன்னு கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளையோ இல்ல பட்டருடைய ஸ்ரீசூக்திகளையோ அனுசரிச்சு தன்னுடைய ஸ்ரீசூக்திகளை அமைச்சர் அப்படிங்கிறது தெரியறது. அந்த அர்த்தங்களை வச்சுட்டே சுவாமி பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். பட்டருடைய பஞ்சஸ்தவத்தை பல இடத்துல மேற்கோள் காண்பிச்சு கிரந்தங்கள் அனுகிரகிச்சிருக்கார்ன்றது தெரியறது. இதுலேருந்து கூரத்தாழ்வான் திருநடிகளில் சுவாமி தேசிகனுக்கு என்ன பக்தி இருந்தது அப்படிங்கிறது இந்த திருநாமால தெரியறது. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா 32வது திருநாம ஏகாந்தவாசரசிகா. ஏகாந்தவாசரசிகா இந்த திருநாமாவுக்கு பொதுவாகவே அர்த்தம் நமக்கு தெரியறது. ஏகாந்தமா சுவாமி ஒரு வாழ்க்கைய தேடி அமைச்சிண்டு ரசிச்சார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம் அது. அதாவது அவைஷ்ணவர்கள் இது வைஷ்ணவா இல்லாத இருக்கிறவாளுடைய எல்லாம் தன்னோட சம்பந்தத்தை சுவாமி விரும்பலை. ஏகாந்தமா இருந்துட்டு தன்னுடைய கிரந்த ரச்சனங்கள் என்ன, பகவத் ஆராதனம் என்ன, தன்னுடைய உஞ்சவிருத்தி என்ன, இப்படி சுவாமி தன்னுடைய ஏகாந்த வாசத்தை ரொம்ப ரசிச்சுண்டு இருந்தார்ன்றது தெரியறது. அறத்திர் ஜனசம்சதி அப்படின்னு ஜனத்திரல்ல பற்றற்று இருந்தார். சுவாமியும் விபரீத ஜனசம்சர்க்கம் ஏகாந்த வாச பரிகாரியம் அப்படின்னு சாதிச்சார். இந்த விபரீத ஜனங்களோடலாம் இருந்தான்னா என்ன ஆகும் அப்படின்னா அவளுடைய புத்தி நமக்கு வந்துடும். சம்சர்கஜா தோஷ குணா பவந்தி அப்படின்னு ஸ்லோகம். நம்முடைய சம்சர்க்கத்தினாலதான் தோஷமும் வரும் குணமும் வரும். அதுல பிராயசா குணம் வராது பெருசா, ஏன்னா நல்லவாளை பார்த்து நாம அவாள மாதிரியே நம்மளுடைய அனுஷ்டானத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நாள் ரொம்ப ஆகும். இதே கெட்ட பழக்கமா இருந்தா க்ஷணத்துல வந்துடும். அதனால துசங்கம் விபரீத ஜன சம்சர்க்கம் இதெல்லாம் இருந்துடுத்துனா நம்மளுக்கு ரொம்ப சிரமம். அவள்கிட்டேந்து நம் அவளுடைய துராச்சாரங்கள் உடனே நமக்கு வந்துடும். ஏன்னா கெட்டு போகிற விஷயம் சட்டுன்னு ஆகிடும், திருந்துறது ரொம்ப நாழி ஆகும். திருந்துறதுக்கு பல பல ஆயிரம் வருஷங்கள்லாம் தபஸ் பண்ணான்னு ரிஷிகளுடைய சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு க்ஷணத்தில் அவள் வந்து மோகிச்சு போயிடுவா காமத்துக்கோ குரோதத்துக்கோன்றத சரித்திரங்களில் பார்க்குறோம் நம்போ. அதனால சுவாமி தேசிகன் என்றைக்குமே இந்த ஜனசம்சதி அதாவது ஜனக்கூட்டம் அதில் இருக்கணும்னு விருப்பமே படலை. ஏகாந்தமாக தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கெல்லாம் பாதகம் இல்லாத பகவத் கைங்கரியம் பண்ணிண்டு கிரந்தரச்சனங்கள் பண்ணிண்டு காலக்ஷேபங்கள் சாதிச்சுண்டு எம்பெருமானாருடைய ஆக்ஞை அதாவது கட்டளை என்ன, முதல் கட்டளை ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதான உத்தமோத்தமமான கைங்கரியத்தை சுவாமி தேசிகன் மாத்திரம்தான் பலபடியாக பண்ணாருன்றத சொல்லிக்கிறதுல நாமெல்லாம் பெருமைப்பட்டுக்கணும். இந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம். சில பேருக்கு ஸ்ரீபாஷ்யம்னாலே அதெல்லாம் கூடாது. பாஷ்யந்து பரரஞ்சனம் அப்படின்னு சொல்கிறா சில பேர். அதெல்லாம் பாஷ்யம் எல்லாம் இன்னொருத்தரை இதுக்காக இது பண்ணுறதுக்காக பண்ணதே தவிர நம்ம அதெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரியறவா சில பேர் இருக்கா. ஆனால் சுவாமி தேசிக சம்பிரதாயஸ்தர்கள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை அவ்வளோ ஆதரவு பண்ணிட்டு காலக்ஷேபங்கள் சொல்லிண்டு சுவாமியோடைய வைகரியே இந்த ஏகாந்த வாசத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் ஏகாந்தமாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அந்த சமயத்துலேயும் சுவாமி பல திருதேசங்களில் கைங்கரியம் பண்ணியிருக்காருன்றதும் தெரியறது. அது மாத்திரம் இல்லாது ஏகாந்தமாக திருவஹீந்திரபுரத்தில் எழுந்திருந்தார் சுவாமி. அஜாத்த ஜன சம்பாதே அப்படின்னு ஒரு ஸ்லோகமே உண்டு. அங்கே பெருசாக ஜன கும்பல்லாம் கிடையாது திருவேந்திரபுரத்தில் சுவாமிகள் இருக்க நாளில். அகீந்திர நகரே நித்தியம் வஸ்து ஆகாங்கி வத்சரான் பகூன் அப்படின்னு. அகீந்திர நகரே வஸ்து ஆகாங்கி வத்சரான் பகூன்னு இந்த திவிதேசத்தில் பல கால் எழுந்தருளி இருக்கணும்னு சுவாமிக்கு ஏற்பட்டு தான் திருவுள்ளம். ஏன் அப்படின்னா இங்கே பகவத்கிங்கரியம் சன்னிவேசம் நல்லா இருக்குது, க்ஷேத்திரமாக இருக்குது, சித்திக்ஷேத்திரமாக இருக்குது, மந்திரசித்தி சுவாமிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய க்ஷேத்திரம் திருவஹீந்திரபுரம். அந்த க்ஷேத்திரத்தில் நாம் அடியவருக்குமே எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நம்ம ஏகாந்தமாக இருப்போம் அப்படின்னு சுவாமி பல காலம் ஆயுசில் பாதி காலம் திருவஹீந்திரபுரத்தில் தான் எழுந்தருளியிருந்தார். அதனால் ஏகாந்த வாசத்தை ரசித்து இருப்பார். அதே மாதிரி சத்தியாகாலத்தில் இந்த துருஷ்காலுடைய உபதிரவத்தினால ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்தியாகாலத்துக்கு எழுந்தருளி அங்கே சில காலம் எழுந்தருளி இருந்தார்ன்றது அவர் சரித்திரத்திலேருந்தே தெரியறது. அதனால் ஏகாந்த வாச ரசிகா அப்படிங்கிற திருநாமா. அடுத்த திருநாமா த்வயசிந்தா பராயணா. மந்திரங்களுக்குள்ளே சிரேஷ்டதமமான மந்திரம் துவயமந்திரம். அந்த மந்திரத்தையே துவய சிந்தனையிலேயே சுவாமி தனக்கு புருஷார்த்தமாக நினைச்சிருந்து அதை அனுசந்திச்சின்றிருந்தேன்றது இந்த திருநாமாலேருந்து தெரியறது. ஏன்னா சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறச்சே கத்தியத்தில் துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தா அப்படின்னு சாதிச்சிட்ட. அப்படின்னா துவயத்தை அர்த்தானுசந்தானத்துடன் எப்போதும் சொல்லணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி பாஷ்யக்காரர் நமக்கெல்லாம் நியமிச்சிருக்கார். அதாவது கட்டளை பண்ணியிருக்கார், ஆர்டர் போட்டிருக்கார். அந்த ஆர்டரை சுவாமி தேசிகன் தலைமையில் வச்சிருந்து அந்த துவயத்தை பாராயணம் பண்ணார்ன்ற இந்த திருநாமாவில் தெரியறது. துவய சிந்தனையே தனக்கு உபாயமாக கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மோக்ஷஹேத்து. துவயத்தை நாம் வந்து சதா சர்வ காலமும் ஜபிச்சுருந்தோம்னா அதுவே நம்மளை ஒரு சதாச்சாரியன் பக்கலில் பூட்டி பரசமர்ப்பணம் பண்ணிக்க வச்சு, அதாவது சரணாகிதி பண்ணிக்க வச்சு நமக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பிரத்யூஷதாம் பஜதி சம்சதி காலராத்திரேகே பத்மாசகாய சரணாகதி மந்திரயேஷா அப்படின்னு ஸ்ரீமத் ரகசித்திரே சாரத்தில் சாதிக்கிறார். அது மாத்திரமில்லாத உலகத்திலே சிறந்தது என்னன்றத சுவாமி லிஸ்ட் போடுற. என்னென்ன எது இதில் பெருசு, இதுதான் அட்மோஸ்ட், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்டெஸ்ட் அப்படின்னு நம்ம இன்னும் சூப்பர்லேட்டிவை ஜாஸ்தி பண்ணி கூட சொல்லலாம். இதுக்கு மேலே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறத துவயாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் பட்டியலிடுறார். அதில் ந மதுமதனா தத்துவமதிகம், அது மதுமதனன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவன் இருக்கானே அவனை காட்டிலும் வசத்தியான தத்துவம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னார். அப்படி ஒன்னொன்னு லிஸ்ட் போட்டுட்டே இருக்கார். நதத் பக்தா தீர்த்தம், அவளுடைய ஸ்ரீவைஷ்ணவ ததியாளா இருக்காளே அடியார்கள் ஸ்ரீவைஷ்ணவ தாசாள், அவளை காட்டிலும் வசத்தியான தீர்த்தம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்னொன்னு சொல்லிட்டு வரச்சே நத்வயவசனதா க்ஷேமகரணம், இந்த துவயம் இருக்கே இதை காட்டிலும் நமக்கு ஒன்று க்ஷேமத்தை பண்ணி கொடுக்கறது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு லிஸ்ட் போட்டேன். இந்த துவயமானது அவ்வளோ க்ஷேமத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நான் துவய வசனத்தா க்ஷேமகரணம், அது துவயத்தை காட்டிலும் நம்மால் நமக்கு எது எதுனாலையும் க்ஷேமம் ஏற்படாது அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அனுபவத்திலேயே ஈடுபட்டிருந்தார். சுவாமி சொல்றவர் மட்டும் கிடையாது. அதீஹி போத ஆச்சரண பிரசாரணைஹி குணா சதஸ்திராக பிரணயன் உபாதிபிஹி அப்படின்னு கவி சொல்ற மாதிரி முதல்ல தான் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஆச்சரணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் பண்ணணும். வெறும் புஸ்தகத்தில் ஒன்று எழுதி வச்சுட்டு ஆற்றுல ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதுன்றது சரிப்படாது இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த துவய அர்த்தானுசந்தானத்திலேயே இருந்து கொண்டு அடுத்தவாளுக்கும் அதை உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியறது. அதனால துவயத்தோடைய விஷயத்த பத்மாசகாய சரணாகதி மந்திரயேஷா, பத்மாசகாயன் பத்மாசகாயன் அப்படின்னு தாயாரோட சேர்ந்திருக்கிற பெருமாள் அதுதான் துவயமந்திரமே பிரதிபாதிக்கிறது. அந்த மந்திரத்தையே சதா சர்வகாலமும் அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இருந்தேன்றது இந்த திருநாமாலையும் தெரியறது. துவயசிந்தா பராயணஹா. அடுத்தது 34வது திருநாமா, த்ரிராகக்னஹா அப்படிங்கிறார். மூன்று ஆசைகளை ஒழித்தவர் அப்படின்னு திருநாமா. இன்னும் மூணு ஆசை, எனக்கெல்லாம் 1000 ஆசை இருக்கே அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உபனிஷத்தில் மூணு ஆசையை விசேஷமாக சொல்கிறது. என்ன ஆசை அப்படின்னா, புத்திரேஷனா, வித்தைஷனா, லோகைஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விதமான ஆசை. இந்த மூணு விதமான ஆசையிலேயே எல்லாம் நம்மளோட 1000 ஆசையும் அடங்கிடும். அதில் புத்திரேஷனா அப்படின்னா புத்திரர்கள் அவ மேலே வைக்கக்கூடிய ஆசை பற்று. வித்தைஷனா பணத்தாசை, லோகைஷனா கர்மபலன்களில் இருக்கக்கூடிய ஆசை. என்ன என்று இந்த மூணு விதமான ஆசை உபனிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அவற்றையெல்லாம் வென்றவர் அப்படின்னு அர்த்தம். த்ரிராகக்னஹா, ராகத்தை அழித்தவர் ஒழித்தவர்னு அர்த்தம். இல்லை இன்னும் மூணு ஆசை பொதுவாக நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லோக்கத்தில், பெண்ணாசை, மண்ணாசை, பொண்ணாசை அப்படின்னு இந்த ஜோதிஷ சாஸ்திரத்திலாம் சொல்ற இந்த மூணு விஷயம் லோகத்திலையும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மூணு ஆசையும் சுவாமிக்கு கிடையாதுன்றது இந்த ராமன் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சுவாமிக்கு அப்படியே உண்டு, அன்வர்த்தமாகும். ராமன் காட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு பரதன் கைகேயியை பார்க்க வர, அவருக்கு தெரியாது விஷயம், இனிமேல் தான் கைகேயி தான் சொல்ல போறா. அப்ப சொல்றச்சே அப்பா பரமசிட்டேர்னொன்னே பரதனுக்கு தாழல. ஒரு விருட்சத்தை வேரோட அறுத்து அறுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே விழுந்தார்னு. அடுத்து அதுக்கப்புறம் ராமன் காட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் தாழலை அவருக்கு. இந்த விரணத்து மேல ஊசியை வச்சு குத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். அப்போ பரதன் கேட்டான், காட்டுக்கு போறாருன்னா காட்டுக்கு தள்ளுற அளவுக்கு எங்க அண்ணா என்ன பாபம் பண்ணார்? பாபம் அண்ணா அந்த நாள்லாம் பாபம் பண்ணாதான் காட்டுக்கு அனுப்புவா, பெரிய பாபம் எல்லாம் பண்ணான், இவர் என்ன பாபம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, பெரிய பாபம் என்னன்னா பிராமணருடைய பைசாவெல்லாம் திருடிட்டா காட்டுக்கு அனுப்பிச்சிருவா, இல்ல ஸ்திரீகள் விஷயத்துல கண்ணாபின்னு இருந்தா காட்டுக்கு அனுப்பிச்சிருவா. அப்போ இந்த இதெல்லாம் அண்ணா பண்ண மாட்டாரு அந்த மாதிரியா எதானே அப்படின்னு பரதன் கேக்குறதே கைகேயி சொல்றா, சாச்சா ராமன் போய் பிராமணரோட தனத்தெல்லாம் எடுத்துப்பாரா, அது மாத்திரம் இல்லாத நராம பரதாராம் சக்ஷுர்பியாமபி பஷ்யதி, பரதாரங்களை ராமன் கண்ணால் கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு வார்த்தை. அதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு, அதாவது இது த்ரேதாயுகத்தில் ஒரு ராமன், கலியுகத்தில் ஒரு தேசிகன், ரெண்டு அவதாரமும் கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்ட அவதாரங்கள். அதில் ராமனை சொல்கிறச்சே அவனுக்கு பெண்ணாசை கிடையாது, அதே தான் சுவாமி தேசிகனுக்கும், இந்த பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எதுவுமே கிடையாது. இந்த தங்கம் கூட ஒரு தடவை சுவாமி தேசிகனுக்கு பிக்ஷையில் யாரோ கலந்து கொடுத்துட்டா, சிஷ்யாள் தான் சுவாமி மேலே இருக்கக்கூடிய ஒரு பரிவுனால, யோ சுவாமி இப்படி உஞ்சவருத்திலாம் பண்ண வேண்டாமே அவருடைய வைபவத்துக்கு அப்படின்னு சொல்லி தங்கத்தை அந்த பிக்ஷையுடைய அமுந்திரியில கலந்து கொடுத்துட்டா. அதை சுவாமி தொடக்கூட இல்லாத பவித்திரத்தாலேயே தள்ளினர், தர்ப்பத்தினாலேயே. அப்பேற்பட்ட ஒரு வைராகிய நிதி சுவாமி. அததான் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சொல்றச்சே, கியாதி லாப பூஜாசு விமுகா அப்படின்னு மங்களத்துல சாதிச்சார். கியாதி, லாபம், பூஜா இந்த மூணையும் தவிர்த்தார் தேசிகன். பல இடத்துல திருவர்க்க நிரபேக்ஷதா தவ நிரம் ஹசூயத்தே அப்படின்னு அபீதி ஸ்தவத்தில் சாய்க்கிறார். தர்மார்த்த காமங்கள்லாம் ஆசையை விட்டவர் மோட்சம் ஒன்னுலேயே நோக்கு சுவாமிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த திருநாமாக்கு அர்த்தம் இந்த சுவாமியோடைய வித்தையை பார்த்துட்டு மகாராஜா எல்லாம் கூட்ட அனுப்பிச்சு ஒருத்தன்ட்டையும் போலியே, இந்த மண்ணாசை பொன்னாசையெல்லாம் இருந்திருந்ததுன்னா எப்போ போயிருப்பா. எத்தனையோ சித்தாந்த தார்சனிகர்கள்லாம் மகாராஜாவுக்கு கீழே இருந்தா அவளை போய் இந்திரன் சந்திரன் பாடணும், அதெல்லாம் சுவாமி பாடுவார். என்ன சுவாமியோடைய விஷயமே வேற, பெருமாள் பூர்வாச்சாரியால தவிர ஒருத்தரை பாட மாட்டாரு, அவ்வளோ வைராக்கியம். அதனாலதான் ஞான வைராக்கிய பூஷணம்னு சொல்றோமே, நாம எல்லாம் கொண்டாடுறோமே, அதெல்லாம் இன்னைக்கு சுவாமி ஏற்படுத்தின ஒரு விஷயம், நடந்து காமிச்ச ஒரு விஷயம். அதனால அவருக்கு இந்த ஆசைகள்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த திருநாமாலைன்னு தெரியறது. திரிராகனா அடுத்த திருநாமா சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைகமானசா, 35வது திருநாமா. நாலு விதமான பாண்டித்யத்தாலும் விரக்தி அடைஞ்ச மனசை உடையவர் அப்படின்னு இந்த திருநாமாக்கு அர்த்தம். அதாவது நாலு விதமான பாண்டித்யம் என்ன அப்படின்னா, அது என்ன சதுஷ்பாண்டித்யம் அப்படின்னா, அது ரெண்டு மூணு விதமாக சொல்கிறா. ஒன்று நாலு விதமான பாண்டித்யம் எப்படி அப்படின்னா, வேதம் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு நாலு பிரமாண சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்கள்லாம் பண்டித்தராக இருந்தார், அதனால் சம்சாரத்தில் ஒரு விரக்தி சுவாமிக்கு வந்தது அப்படிங்கிறது சதுஷ்பாண்டித்யத்துக்கு இது ஒரு அர்த்தம். இல்லை அப்படின்னா மகாபாஷ்யத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா அதான் அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணைகின்னு முன்னாடி சொன்னேன் இல்லையோ, அந்த ஸ்லோகத்தின்படி முதல்ல வித்தியை வாசிக்கிறது, அப்புறம் அதை அறிந்து உணர்றது, அதுக்கப்புறம் அதன்படி அனுஷ்டானம், அதை பிரச்சாரம் பண்ணுறது, இந்த நாலு சதுஷ்பாண்டித்யம். இதுதான் சதுஷ்பாண்டித்யம். இந்த நிலைமைக்கு சுவாமி வந்ததுக்கப்புறமும் அதை வெளில காண்பிச்சுக்காம, அதாவது பாண்டித்யம் இருந்த போதும், அவர் பண்டித்தர் அப்படின்னு லோக பிரசித்தியாக ஏற்பட்ட போதும், பாண்டித்யம் நிர்வித்ய பால்யன திஷ்டாசேத் அப்படின்னு வேதம் சொல்கிறது. எல்லாம் நல்ல வித்தையெல்லாம் வாசிச்சுட்டு குழந்தை மாதிரி நடந்துக்கோ, குழந்தை மாதிரி நடந்துக்கோன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் இருந்தார். அது ஒரு சரித்திரத்திலையும் தெரியறது. எப்படி அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் சுவாமிகள் இருக்கிறச்சே ஒரு வைஷ்ணவர் வந்து நீரின் மேல் இந்த கவிதார்க்கிய சிம்ஹம் இந்த பட்டமெல்லாம் போட்டுக்கூடாது, உனக்கு அது எப்படி பொருந்தும் அப்படின்லாம் கேட்ட உடனே சுவாமி வந்து சரி அப்படின்னா நான் போட்டுக்கல இனிமேல், ஏன்னா சுவாமி வினீதர், பாகவதாள் கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுன்றதுக்காகவே இந்த வம்புக்கெல்லாம் போகமாட்டார், அப்படி ஒதுங்கி இருந்துருவார், எனக்கு வேண்டாம் நான் இனிமேல் போட்டுக்கல அப்படின்னார். அப்புறம் கூட இருந்த சிஷ்யாள்லாம் சொன்னால் இல்லை இல்லை, இது தேவநாதன் அனுகிரகம் பண்ண விருதம், அது அப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் அந்த பாதுகாப்பு சாஸ்திரங்கள்லாம் பண்ணார்ன்றது தெரியுது. அதனால் சுவாமிக்கு விருதுகள்னாலெல்லாம் கர்வம் ஏற்படலை. அவர் வந்து அந்த நாலு பாண்டித்யத்தினாலையும் வைராக்கியத்தை ஏற்படுத்திண்டு இருந்தார்ன்றது தெரியுது. ஏன்னா வைராக்கிய பஞ்சகமே ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா சுவாமியை வந்து இந்த ராஜகுருவாக இருங்கோ அப்படின்னு சொன்னால், ராஜகுருவாக இருந்தால் என்ன பல்லக்கில் போகலாம் வரலாம், எல்லாத்துலேயும் கன்செஷன் உண்டு, தான் ஏதாவது நம்ம ஏதாவது செலவு பண்ணாலும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை சலுகைகள் உண்டோ அத்தனை சலுகைகளும் உண்டு ராஜகுருவாக இருக்கிறச்சே, சம்பளத்துக்கு சம்பளம் வரும், செலவுன்றது ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவனை இந்திரன் சந்திரன் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும். சுவாமி அதெல்லாம் பண்ண வேண்டாம், வெறுமை தன்னுடைய சபைக்கு வந்து உட்காந்துக்கலாம், போரும் அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி சொல்லியிருந்திருந்த ராஜாக்கள்லாம் உண்டு. விஜயநகர காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள்லாம் அத்தனை பேரும் சுவாமி வெறுமை வந்து ஏழ்ந்திருந்தாலே போரும் சபைக்கு, அதுவே பெரிய சோபை, அதுவே பெரிய அலங்காரம் அப்படின்லாம் சொன்னான். என்ன சொன்னாலும் அது பெருமாளை தவிர வேறு யார்கிட்டையும் யாச்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விரதத்தில் இருக்கிறதுனால அவள்லாம் க்ஷோணீகோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே. என்ன ஒரு ஆச்சரியமா இந்த இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அக்ஷரத்துக்கு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டாமா சுவாமிக்கு நாம்போ? ஏன்னா க்ஷோணீகோண சதாம்ச, நூறுல ஒரு அம்சம், நூத்துல ஒரு பங்கு கூட இவாள்லாம் ஆளலை இந்த ராஜாக்கள்லாம் இருக்காளே அவள்லாம். சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுத்ர க்ஷுப்ய, இவாள்லாம் க்ஷுத்ரம். ஏதோ எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு, எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு, இதுல இவன் ஏதோ தௌலோண்டு ஒரு ஒரு பகுதியை ஆண்டுட்டு இவன்லாம் ராஜாங்கிறானே. இவனை போய் சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே, இதெல்லாம் நாங்கள் பெருசா இந்த மாதிரி ராஜாக்களை பாடுறோன்றதுல போய் நான் எல்லாம் பெரிய விஷயம்னு நினைச்சுப்பேனா அப்படின்னு சாய்க்கிறாரே வைராக்கிய பஞ்சகத்துல. தேவம் சேவித்தும் பெருமாள், தேவாதி தேவன் இருக்கானே தேவ பெருமாள், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் எங்களுக்கு வசதி. அவன் தான் சர்வேஸ்வரன் சர்வ லோகேஸ்வரன். இவாள்லாம் அந்த லோகத்திலே ஏதோ ஒரு ஒரு சின்ன ஏரியாவை தான் ஆண்டுருக்கா. அப்படி இருக்கிறச்ச இவாளை போய் பண்ணுவானா சர்வேஸ் சகல லோகேஸ்வரன், 14 லோகங்கள் அதிபதி, எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கோ பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன், அவனை விட்டுட்டு இவாளெல்லாம் அர்ச்சிப்போமான்னு வைராக்கிய பஞ்சகம் சாதிச்சாரே அந்த சுவாமி தேசிகன். ஞான வைராக்கிய பூஷணம்னு அந்த டைட்டில் சுவாமிக்கு எந்தெந்த டைட்டிலுமே சோட போகாது, அது கொடுத்தாது வேற அடுத்த வாழ் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தனக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதங்கள். அதனால இந்த வைராக்கியத்துக்கு இந்த சதுஷ்பாண்டித்யத்தினால தனக்கு வைராக்கியம் ஏற்பட்டது, அந்த வைராக்கியத்தோடு சுவாமி எழுந்திருந்தார் அப்படிங்கிறது இந்த திருநாமால தெரியறது. சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைகமானசா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.